శ్రీమాన్ వెంకటనాథ కీర్తికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది అస్మత్ గురు పరంపరాయ నమః. సో ఇంద இது பரியந்தம் சார்வாக்காய் மாத்தியமிகர் அத்வைதிகள் இவாள போன்றவா சொன்ன ஆகஸ்மிகவாதம், சுவாபாவிகவாதம், அனிர்வச்சனீயவாதம் அதெல்லாம் கண்டனம் பண்ணிட்டேன். இப்ப நம்ம சித்தாந்தத்துல அந்த காரிய காரண பாவம்ன்றது எப்படி இருக்கு? நிஷ்கர்ஷம் பண்ண முடியும், எது காரணம் எது காரியம் அப்படின்னு நிஷ்கர்ஷம் பண்ணணும். அதனால அத சொல்ல போறேன். இப்ப அவ என்ன நம்மளை பார்த்து கேட்டுருந்தா, ஒரு காரிய காரண பாவமே வராதுன்னு தானே கேட்டு இருந்தா. அதை எப்படி கேக்குறான்னாக்க, லோகத்துல சத்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அசத்வம்னு ஒண்ணு இருக்கு. சத்வமும் அசத்வமும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு மூணாவது ஒரு பட்சம் இருக்குன்னு நான் சொன்னோம். அது எப்படி இருக்க முடியும்? ஒன்னு சத்தாக இருக்கலாம் அல்லது அசத்தாக இருக்கலாம். எப்பொழுதும் இருக்கிறது, எப்பொழுதும் இல்லாதது, இதான் ரெண்டுதான் இருக்க முடியும். ரெண்டும் பரஸ்பர விருத்தமாச்சே, சத்தும் அசத்தும் ஒன்னா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டும் விருத்தம் வண்டியும், ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருக்க இருக்கிறது. அதனால அதுக்கும் காரணம் வேண்டியதில்லை, இல்லாத வஸ்துவுக்கும் காரணம் தேவையில்லை, இருக்கிற வஸ்துவுக்கும் காரணம் தேவையில்லை. அதனால காரிய காரண பாவம்ன்றதே கிடையாது. இருக்கு இல்லை அப்படின்னு சொல்றதே ரெண்டு ஒன்னா சேர்த்து சொல்றீங்க பாரு. நீங்க வேதாந்திய பார்த்து கேக்குறோம், சத்தும் அசத்தும் சேர்ந்து ஒரே வஸ்து சத்தாவும் இருக்கு அசத்தாவும் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றதுன்றது சரி வராதே, பரஸ்பர விரோதமா இருக்கிறதுனால. அதனால மூன்றாவது பட்சமே பிராமணிக்கமான இல்லை அப்படின்னு அவ ஆட்சேபிக்கிறார். அதற்கு சமாதானம் சாதிக்கிறார் இனிமே இந்த ஸ்லோகத்துல. எப்படின்னாக்கா சத்துவம்னா என்ன அர்த்தம், இருக்கு அப்படிங்கிற ஞானத்துக்கு விஷயமா இருக்கிறது இருக்குதுங்கிறோம், அதுதான் சத்துவம். அந்த மாதிரி நாஸ்தி இல்லை அப்படின்ற ஒரு ஞானம் வந்து பாருங்க, அதுக்கு விஷயமா இருக்கிறது அசத்துவம் அப்படின்னு சொல்லும். இருக்குன்னு ஞானம் வருது, இல்லைன்னு ஞானம் வருது. இந்த இருக்கு இல்லை அப்படிங்கிற ஞானம் இருக்கே, அந்த இருக்குன்ற ஞானத்துக்கு எது விஷயமாகுதோ அதுக்கு பேரு சத்துவம். எது இல்லைன்ற ஞானத்துக்கு விஷயமாகுதோ அது அசத்வம் அப்படின்னு சொல்றோம். அஸ்தீதி பிரதீதி விளையத்தம் சத்வம், நாஸ்தீதி பிரதீதி விளையத்தம் அசத்வம் அப்படின்னு சொல்றோம். அஸ்தின்ற ஒரு ஞானத்துக்கு விஷயமாறுது, நாஸ்திங்கிற ஞானத்துக்கு விஷயமாகிறது, இதுதான் சத்வம் அசத்வம்னு சொல்றோம். அத ரெண்டு விதமா பிரிக்கிறார். ஏன்னா லோகத்துல நம்ம பாக்கிறோம் பாருங்கோ, அதை வச்சுட்டுதான் இதை பிரிக்கிறது. எப்படி பிரிக்கிறதுனாக்க, நிருபாதிகமான சத்வம் நிருபாதிகமான அசத்வம் அப்படி ஒரு விதம், சோபாதிகமான சத்வம் சோபாதிகமான அசத்வம் அப்படின்ட்டு இன்னும், அதாவது எப்பொழுதுமே இருத்தல் எப்பொழுதுமே இல்லாமை, இது நிருபாதிகமானது. நிருபாதிக சத்தம் நிருபாதிக அசத்தம் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு இருக்கிறது, ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு இல்லாதது. இது சுவாபாவிகமான சத்துவம் அசத்துவம் அப்படின்னு ரெண்டு இருந்தது. அப்படின்னாக்க எப்பொழுதும் எல்லா இடத்திலையும் இருக்கிறது, இது நிருபாதிக சத்துவம். அத மாதிரி எப்பொழுதும் இருத்தல்ங்கிறது நித்தியத்துவம். இதுல பதப்பிரயோகம் பார்க்கணும். எப்பொழுதும் எல்லா இடத்திலும் இருத்தல், அது நிருபாதிகமான சத்துவம். எது? பரமாத்மா, ஜீவாத்மா. அவ பட்சத்துல ஆகாசம், நம்ம பக்கத்துல ஆகாசம்ன்றது நமக்கு அனித்தியம்தான், அது நித்தியம் கிடையாது. அதனால நிருபாதிக சத்துவம் கிடையாது. பிரளயத்துல ஆகாசமும் போயிடுறது. அப்போ எப்பொழுதும் இருக்கிறது, எப்பொழுதும் எல்லா இடத்திலையும் இருக்கிறதுன்றது நிருபாதிக சத்துவம்னு சொன்னோம். அப்ப அது நித்தியத்துவம்னா என்ன அர்த்தம்னா, எப்பொழுதும் இருக்கிறது என்பது நித்தியத்துவம். அது வந்து ஜீவாத்மாவுக்கும் வரும், பரமாத்மாவுக்கும் வரும். ஆனால் சர்வத்திர வர்த்தமானத்துவம் சொன்னோம், எப்பொழுதும் எங்கேயும் எல்லா இடத்திலையும் இருப்பதிருத்தல் அப்படின்னு சொன்னா அது விபு, பரமாத்மா விபுவா இருக்கான், எல்லா இடத்திலையும் வியாபிச்சு இருக்கான், எப்பொழுதும் வியாபித்திருக்கிறான், எப்பொழுதும் எல்லா இடத்திலும் வியாபித்து இருத்தல், அது பரமாத்மாவுக்கு பொருந்தி இருப்போம், பிராட்டிக்கு பொருந்தி இருப்போம், காலத்துக்கு பொருந்தி இருப்போம், நித்திய பூதிக்கு பொருந்தி இருப்போம். அதனால அவைகள்லாம் விபு விபுன்னு சொல்றது. அது இந்த அனைத்து காலங்களிலும் அனைத்து இடங்களிலும் வியாபித்து எப்பொழுதும் இருத்தல் அப்படின்றது பரமாத்மாவுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஜீவாத்மா அணுவா போயிடணும், அணுசுரூபிதானே, அதனால அவனுக்கு எப்பொழுதும் இருத்தல் அப்படிங்கிறது வராது. எல்லா இடத்திலையும் இருத்தல்ன்றது வராது, எப்பொழுதும் இருத்தல்ன்றது வராது. அதனால சதா வர்த்தமானத்தம் அப்படின்றது, சர்வத்திர சதா வர்த்தமானத்தம் எம்பெருமானுக்கு மட்டும். ஆனால் சதா வர்த்தமானத்தம் அப்படிங்கிறது ஜீவாத்மாவுக்கு மட்டும். அதனால இது நிருபாதிக சத்துவத்தை சொல்றது. இது நிருபாதிக சத்துவத்தை சொல்றதுக்கோசரம் இது வந்தது. அத மாதிரி நிருபாதிக அசத்தம்னு ஒண்ணு இருக்கு. அது எதுக்குனாக்க முயல் கொம்பு, அத மாதிரி ஆகாச தாமரை, குதிரை கொம்பு அப்படின்னு சொன்னோம்னாக்க நிருபாதிக அசத்தம். அதுல முயல் இருக்கு, ஆகாசம் இருக்கு, குதிரையும் இருக்கு, அந்த கொம்போ இந்த புஷ்பமோ அதுதான் இல்லை, அது ஒண்டிதான் இல்லை. அதனால இந்த மாதிரி நிருபாதிக அசத்தம்னு இருக்கு. நிருபாதிக அசத்துவம் எப்பொழுதும் எங்கேயும் இல்லாத இருத்தல். முதல்ல சர்வத்திர சதா வர்த்தமானத்துவம், இப்போ சர்வத்திர சதா அவர்த்தமானத்துவம், எங்கேயும் இருக்காது, எப்பொழுதும் இருக்காது, அது நிருபாதிகமான அசத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டோம். அதே மாதிரி பரமாத்மாவுடைய திருக்கல்யாண குணங்கள் சொல்ற மாதிரி, அந்த குணங்கள்லாம் எப்பொழுதும் இருக்கும், ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கிறதுன்றது கிடையாது. எப்பொழுதும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. ஏன்னா எம்பெருமான் எங்க இடத்துல இருக்கானோ அங்கதான் அவனுக்கு அந்த குணம் இருக்கும், அவனிடத்துல மாத்திரம் இருக்காது, எல்லா இடத்துலயும் இருக்காது. அதனால இந்த மாதிரி கிரமம் வச்சுக்கணும். இது பையன்தான் என்ன சொல்றோம், நிருபாதிகமான சத்துவம், நிருபாதிகமான அசத்துவம். நிருபாதிக சத்துவம் நம்ம சித்தாந்தத்தை பிறவாழ், பிராட்டி, ஜீவன், காலம், பிறபோது, ஞானம், இதுக்கெல்லாம் ஒன்றிணைத்து விபரிக்கலாம். இந்த அசத்துவம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே பார்க்கப்படாதது. முயல் கொம்பு, குதிரை கொம்பு, அந்த மாதிரி இருக்கிறதுனா இருப்பார்க்கோ, அதெல்லாம் சொல்றது. இது பூர்வபக்ஷம் ஒத்துக்கிறான். உதாரணமானா நமக்கு வேற வேற இருக்கும், அவன் ஆகாசத்தை சொல்லுவான், ஆனா நாம வந்து ஆகாசம் சொல்ல மாட்டோம், பரமாத்மா முதலானவர்கள் நாம சொல்றோம். மத்தபடி நிருபாதிக சத்துவத்தை அவனும் ஒத்துட்டு இருக்கான், பௌத்தன், மாத்தியமிகன், இதெல்லாம் மாத்தியமிகன் ஒத்துக்கல, இந்த சார்வாகங்கிறான் மாதிரி தான் நாமனும் ஒத்துட்டு இருக்கான். நிருபாதிக அசத்துவத்தையும் அவன் ஒத்துட்டு இருக்கான். நிருபாதிக அசத்து எது அப்படிங்கிற விஷயத்திலையும் அவன் உத்தன்றிருக்கான். இது பற்றி நான் எடுத்து அதன் பிறகு இந்த மூன்றாவது பட்சம் சொன்ன பார்ப்போம். சில சமயம் இருத்தல், சில சமயம் இல்லாமை, இந்த ரெண்டும் இருக்கிறது. அதுதான் இருக்கிறது எங்க இருக்கு அப்படின்னாக்க, அனித்தியமான வஸ்துக்கள்ல இருக்கு. ஏன்னா பௌத்தனோ சார்வாகனோ யாரா இருந்தாலும் சரி, அனித்தியமான வஸ்து இருக்குன்னு ஒத்துண்டுதான் ஆகணும். அனித்தியமான வஸ்து இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னாக்க உடம்பே ஆத்மா அப்படின்னு சொல்றான் சார்வாக்கன். அந்த உடம்பு நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், அது அனித்தியமா இருக்கிறது. அனித்தியமா இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறதுனால நிருபாதிக சத்துவம் அது கிடையாது, நிருபாதிக அசத்துவமும் அது கிடையாது. இந்த உடம்பு, அந்த உடம்பானது சில காலம் வரையும் இருக்கு, அதன் பிறகு அது நாசத்தை அடைஞ்சு விடுது. அதனால அனித்தியமான பதார்த்தங்கள் அவைகள்லாம் அளவான காலத்துலதான் இருக்கும். ஆக கடம் முதலானவைகள்லாம் பார்க்கற முடியோ, இதெல்லாம் எப்பொழுதும் இருக்கிறதுன்றது இல்ல. அதுக்கு அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கிறதுன்றதும் கிடையாது. ஒரு கடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கடம் எல்லா இடத்துலயும் இருக்காது. ஒரே கடம் ஒரு இடத்துலதான் இருக்கும், ஒரு கால் ஒரு சமயத்துலதான் இருக்கும். எப்பொழுதுமே இருக்கிறதுன்னு கிடையாது, எல்லா இடத்துலயும் இருக்குன்றதும் கிடையாது, விபுத்துவம் கிடையாதுன்னு அர்த்தம். அதனால என்ன பண்ணது, இங்க இந்த கடமானது இங்க இருக்கு, அங்க இல்ல, இப்ப இருக்கு, முன்னாடி இல்ல, அந்த மாதிரி நம்ம பிரித்து சொல்றோம். அதனால இருக்கு இல்ல, இப்ப இருக்கு அப்ப இல்ல, இங்க இருக்கு அங்க இல்ல, அந்த மாதிரி பிரதீதி விஷயம் வருது, ஞானத்துக்கு விஷயம் வருது. இது எல்லாரும் சொல்லிருக்கோம். நான் இன்னைக்கு திருப்பதியில இருக்கேன், திருப்பதியில என்னை பார்த்து பேசுறா, அப்ப வேணா சொல்லுவேன் நாலு நாள் ஒன்னும் திருக்குழந்தையில பார்த்தேன். இப்போ நீ திருப்பதியில இருக்க, நீ திருக்குழந்தையில இருக்க, நீ திருப்பதியில இல்ல, திருப்பதியில இருக்க, திருக்குழந்தையில இல்ல, இதை சொல்றாங்க லோகத்துல. அது மாதிரி, ஏன்னா இது வந்து பரிமித பதார்த்தங்கள், அளவான காலத்துல அளவான இடத்துல இருக்கக்கூடிய பதார்த்தங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு. சில காலத்துல உண்டி இருக்கு, சில இடத்துல மட்டும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கிறது கிடையாது அப்படின்னுட்டு எல்லாரும் தான் ஆகணும். அதனால இதுக்கு நிருபாதிக சத்தமும் இல்லை, நிருபாதிக அசத்தமும் இல்லை. அதனால எப்படி இருக்கு அப்படின்னா, கதாசித்தம் கதாசித்து கதாச்சித்தம் எப்போ ஆகுது, அதனால ஏதோ ஒரு சமயத்துல இருக்கும். குவாசித்தம் குவாசித்தம் ஏதோ ஒரு இடம், ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்காது, எல்லா காலத்திலையும் இருக்காது. அதனால விபுத்துவமும் இல்லை, நித்தியத்துவமும் இல்லை. எப்பொழுதும் இருக்குன்னு சொன்னா நித்தியத்துவம், எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொன்னா விபுத்துவம், இந்த ரெண்டும் கிடையாது இந்த கடாதிகளுக்கு. அதனால அது என்ன பண்றதுன்னாக்க, குவாசித்தம் குவாசித்தம் சொன்னதுனால அணு, அதாவது பரிமிதமான இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம், விபுத்தம் இல்லைன்னு அர்த்தம். அதே காதாசித்தம் சொன்னாக்க அனித்தியமா இருக்கு, ஏதோ ஒரு சமயத்துலதான் இருக்கும், அதனால அது அனித்தியம், அது அனித்தியமா இருக்கு. அப்படி சொல்றதுனால இந்த மாதிரி இருக்கிற வஸ்துவுக்கு தான் காரியமாகிறது அப்படின்னு பேரு. பரம சித்தாந்தம் இது காரியம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம், அனித்தியமாகவும் எல்லா இடத்திலையும் இல்லாததாகவும் இருக்கக்கூடிய வஸ்து. எப்பொழுதும் இருக்காது, எப்பொழுதும் இருந்ததுன்னா நிச்சயம் அர்த்தம், எல்லா இடத்துலையும் இருந்ததுன்னா விபு, அப்பவும் நிச்சயத்தம் வந்துடும். ஏன்னா நம்ம சித்தாந்தத்துல பிரகிருதி விபுவா தான் இருக்கு, அது நிச்சயமா தான் இருக்காது. அதனால அப்படி இல்லை, ஒரு கடம் அப்படின்னு சொன்னா அது இப்ப இருக்கு, அப்ப இல்ல, நாளைக்கு இருக்காது, நீ உடனே போயிடுன்னா நாளைக்கு இருக்காது, அந்த மாதிரி இங்க இருக்கு அந்த ஊர்ல இல்ல அப்படின்னு சொல்றோம். ஆகையினால இதான் காரியம் அப்படின்னு சொல்றோம். இப்படி காதாதிக்கம் சில சில காலத்துல மட்டும் இருக்கிறது, சில சமயங்கள்ல மட்டும் இருக்கிறது பாருங்க. இதுதான் மூன்றாவது பட்சம் அப்படின்னுட்டு சுவாமி தேசியனுடைய திருவள்ளம். இதான் நமக்கு சித்தாந்தம். இதெல்லாம் இந்த ஸ்லோகத்திலேயே காதாச்சித் கஷ்ய அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆகையினால நம்ம சித்தாந்தத்திலுள்ள ஆச்சாரியால் திருவுள்ளம் என்ன அப்படின்னாக்க, எப்பொழுதும் இருத்தல், எப்பொழுதும் இல்லாதது, அத மாதிரி ஏதோ ஒரு சமயத்துல இருக்கிறது அப்படின்னு மூணு பட்சங்கள் உண்டு. நித்தியமாக இருக்கிறதுனால சத்துவம், நிருபாதிக சத்துவம், எப்பொழுதுமே இல்லாததுனால நிருபாதிக அசத்துவம், ஏதோ சில சமயத்துல இருக்கு சில சமயத்துல இல்லை அப்படின்றதுனால அனித்யம் வஸ்து. அது இந்த அனித்யமான வஸ்துக்கு தான் காரியம்னு பேரு. ஒன்று பண்ணப்படுகிறது, கடம் உற்பாதையாமி, கடம் கரோமி அப்படின்னு சொன்னாக்க, நான் கடத்தை வந்து உற்பத்தி பண்றேன், கடத்தை நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாக்கா காரியத்தை இருக்குன்னு அர்த்தம். அந்த காரியம் ஒண்ணு நீங்க சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு நிச்சயம் காரணம்னு ஒன்னு இருக்கும். எது காரியமோ அதுக்கு காரணம் நிச்சயம் இருக்கும். அது இல்லைன்னு சொல்லவே முடியாது உங்களால. அதனால இதுதான் சோபாதிகமான சத்துவம், சோபாதிகமான அசத்துவம். ஏதோ ஒரு காரணம், அதுக்கு உற்பத்தி ஒரு செயல் வந்தது, குலாலன் தண்டம் சக்கரம் மண்ணு ஜலம் இவைகள்லாம் சேர்ந்து ஒரு செயல். அந்த செயல்னால அதெல்லாம் ஒன்னா சாமகிரிகள்லாம் சேர்ந்த உடனே கடம் உற்பத்தி ஆயிடுச்சு. அதனால அதான் உபாதி, அந்த சோபாதிகமான தத்துவம் இருக்கு கடத்துக்கு. அதே அந்த கடத்துல ஒரு உறக்கப்பட்டது, தடிப்பட்டது, கை தவிக்க விழுந்தது, அப்ப நாசம் அடைஞ்சிருச்சுங்க, அயம் கடக நஷ்டக அப்படின்னு சொல்றோம். அப்போ சோபாதிகமான அசத்துவம் அப்படின்னு சொல்றோம். ஆக சத்துவமும் இருக்கு அசத்துவமும் இருக்கு, இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருக்குது. அதனால இந்த மூணாவது பட்சம்ன்றது இதுல இருக்கிறது. மூணாவது இருக்கிறதுனால இதுக்கு ஒரு காரணம் அங்கீகரிக்கணும். காரணம் இல்லாம இது வராதே. அந்த காரணம் எது அப்படின்னாக்க, இப்ப காரியம் இருக்கு, அந்த காரியத்துக்கு மின் தசை மின் க்ஷணம், இப்ப கடம் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி மின்காலத்துல இருக்கிறது. கடம் இப்ப இருக்குன்னா அதுக்கு மின்காலத்துல எது காரண சாமக்ரியோ அதுதான் காரணம் அப்படின்னு சொல்றோம். அதை எல்லாரும் ஒத்துண்டுதான் ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த கடாதிகள்லாம் பதார்த்தங்கள், எப்பொழுதும் நம்மளால பார்க்க முடியறது இல்லை. அதுக்கோசரம் எப்பொழுதும் பார்க்க எப்பொழுதும் பார்த்துட்டே இருக்கிறது இல்லை, எப்பொழுதும் பார்க்க முடியாமலும் இல்லை. ஏதோ சில நாள் பாக்குறோம், சில நாள் பாக்குறது இல்லை. ஏன்னா அது உடஞ்சி போயிடுச்சுன்னா பாக்குறது இல்லை, உற்பத்தி ஆகலைன்னா பாக்குறது இல்லை. அதனால சில சமயம் காணப்படுகின்றன, சில சமயம் காணப்படுவதில்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு. அதனால எப்ப பார்க்கப்படுகிறது, எப்ப பார்க்கப்படலை அப்படின்னு ஒரு வியவஸ்தை பண்ணணும். இந்த காரியகாரண பாவத்தை சாதிக்கிறதுக்கு இத மாதிரி சுவாமி சாதிக்கிறார். எப்பொழுது பார்க்கப்படுகிறது இந்த கடன்கள், எப்பொழுது பார்க்கப்படவில்லை அப்படின்னாக்க, உற்பத்தி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப கடம் பார்க்கப்படுகிறது. உற்பத்தி ஆகலே அப்படின்னா கடம் பார்க்கப்படவில்லை. அதே மாதிரி நாசம் அடைஞ்சிடுச்சு அப்படின்னாக்க, நஷ்டமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப பார்க்க முடியாது. அதனால இவ என்ன சொல்லணும், அதுக்கு உலாளன் முதலான சாமக்ரிகள் ஒன்னா சேர்ந்ததுன்னா அந்த சமயத்துல இத்தனை நாளா கடமே உற்பத்தி ஆகல, தோய்வா எல்லாரும் கடம் மண்ணு ஜலம் தண்டம் சக்கரம் இதைகளை கொண்டு குலாலனானவன் கடத்தை உற்பத்தி பண்ணிட்டான், அதனால கடவு திருஷ்யதே, இப்ப என்னால கடமானது பார்க்கப்படுகிறது அப்படின்னு தெரியுது. அதனால கடம் முதல்ல பார்க்கப்படலை, இப்ப பார்க்கப்படுகிறது. எப்ப பார்க்கப்பட்டது, காரண சாமக்ரி ஒன்னா சேர்த்துருச்சு, ஒன்னா சேர்த்தேதான் இந்த கடமானது பார்க்கப்படுகிறது. இல்லாத போனாக்க அது பார்க்கப்படல, பார்க்கப்படல. இப்ப இவாள்லாம் யாருமே சேரல, புலாலன் அவன் மாதிரி இங்கே உட்காந்துட்டு இருக்கான், ஜலம் வரல, மண்ணு எடுத்து வரல, தண்டத்துல சக்கரத்துல சேர்க்கல மண்ண, இந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்க அப்போ இது வராது, இது வராது. ஏன்னா இந்த தடமானது உற்பத்தி ஆகாது, உற்பத்தி ஆகாததுனால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஆகையினால இவைகள்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாதான் கடமானது உற்பத்தி ஆகும், அப்பொழுதே கடத்தை நாம் பார்க்க முடியும், இல்லைன்னா நம்மளால பார்க்க முடியாது. அதனால இந்த ஒரு நியத்தியே கொண்டு வரும். என்ன லோகத்துல பார்த்துட்டு இருப்போம், எப்போ இந்த கடம் உற்பத்தி ஆகுறதோ அப்பொழுதுதான் கடத்தை காண இயலும். அதற்கு முன்பு உள்ள தசை காரண தசை. அந்த கடம் நஷ்டமா போயிடுச்சுனாக்க அதனுடைய துவம்சம் அது போயிடுச்சுன்னு அர்த்தம் அது. அதனால கடம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடியும் கடத்தை பார்க்க முடியாது. கடம் நாசமா போயிடுச்சுன்னா நஷ்டத்தை அடைஞ்சிருச்சுன்னா அப்பவும் அதை பார்க்க முடியாது. அதனால இந்த மாதிரி பார்க்கணும் அது. சரி, அதனால இப்ப என்ன ஆயிடுச்சுனாக்க கட ஒரு பதார்த்தம், அந்த பதார்த்தமானது கடம் முதலான பதார்த்தங்கள், கடம் படம் இவைகள், இவைகள் வந்து காரியமா இருக்குனாக்க அப்ப அது காரணம் எதுவா இருக்கும் அப்படின்னா, அதுக்கு முன்ஷம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்ஷணத்துல இந்த சாமக்ரி எல்லாம் ஒன்னா சேர்ந்துன்னு வச்சுக்கோங்க, அதுதான் காரியத்தினுடைய மின் எல்லை, மின்னாடி இருக்கிற எல்லை, அதுதான் காரணம். அப்படி இருட்டு காரியகாரண பாவம் இருக்கு பாருங்க, அதை இந்த மாதிரி நாங்க சுலபமா நிரூபணம் பண்றோம். நம்ம சித்தாந்தத்துல காரியகாரண பாவமானது எப்படி இருக்கு அப்படின்னு நாங்க நிரூபணம் பண்ணிடுறோம். அதை நீ நிரூபணம் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்துட்டு இருக்கோம், இப்போ ஒரு கடத்தை பாக்குறோம், அந்த கடம் உற்பத்தி ஆகுறதுனாக்க அந்த உற்பத்திக்கு முன்பு தசை என்னது, உற்பத்தி ஆன பின்பு தசை என்ன, அது நஷ்டமானவன் அவருடைய தசை என்ன, இதெல்லாம் லோகத்துல பார்த்துதான் இருப்போம். அதனால அந்த கிரமத்துல இதெல்லாம் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு உடனே அவ என்ன சொல்றா, காரியம்னா என்னத்தம், அதனுடைய மின் இல்லாத நிலை, காரியம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி அது இல்லாத காலம், அதுக்கு பிராக் அபாவம், பிராக்னா முன்பு, அபாவம்னா இல்லாமை, காரியத்தினுடைய முன் இல்லாமை, முன்பு இல்லாத நிலை, இதுதான் பிராகபாவம். இந்த பிராகபாவத்துக்கு எதிர்த்தட்டுல இருக்கிறது தான் காரியம். காரியம் இப்ப உற்பத்தி ஆயிடுச்சு, அப்போ அந்த உற்பத்தியான காரியத்துக்கு முன்னிலை அப்படிங்கிறது பிராகபாவம். அந்த பிராகபாவத்துக்கு பிரதியோகி, பிரதியோகின்னு எதிர்த்தட்டு, எதிர்ப்பதமா இருக்கிறது. அபாவத்துக்கு எதிர்த்தட்டு பாவம், பாவத்துக்கு எதிர்த்தட்டு அபாவம் அப்படின்னு சொல்ற மாதிரி அத மாதிரி அது. அதனால இந்த பிராகபாவம் தான் பிராகபாவ பிரதியோகி காரியம் அப்படின்னு லட்சணம் சொல்ற பொதுவா. அதனால அதனுடைய பிராகபாவம் தான் பூர்வாவதி. காரியத்துக்கு முன் எல்லை எது அப்படின்னு சொன்னா இந்த பிராகபாவம் இருக்கு பாருங்க, காரியத்துக்கு பிராகபாவம், அந்த பிராகபாவம் தான் முன் எல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலாமே. எதுக்கு நீ வந்து காரணம்னு ஒரு தனி பதார்த்தத்தை கல்பிக்கிற, காரணமே வேண்டாம். காரியத்துக்கு முன் இல்லாமைன்னு ஒன்னு ஒரு கேள்வியோ, காரியத்தினுடைய முன் இல்லாமை, உற்பத்திக்கு முன்பு இல்லாமை, அந்த இல்லாமையதான் பிராகபாவம் சொல்றோம். அதுதான் காரணம், அதுதான் மின் எல்லை. தனியா ஒரு காரணம் ஒண்ணு கற்பிக்க வேண்டாம். இந்த காரியத்தை அப்படியே சொல்ல போடலாம் சொல்லாமே அப்படின்னு அவ கேக்குற. அத வந்து அதுக்கு பதில் சுவாமி என்ன சாய்க்கிறாக்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இது நீ சொல்றது ரொம்ப தப்பு. ஏன்னா ஒரு பாவரூபமான பதார்த்தம், பாவரூபமான பதார்த்தம்னாக்க இல்லாத பதார்த்தம் இல்லை. ஒரு பூமி பூதலே கடஸ்தி அப்படின்னு சொன்னான், பூதத்துல கடம் இருக்கு, தரையில கடம் இருக்குன்னா, இப்போ தரையில கடம் இல்லை அப்படின்னு சொன்னான், தரையில கடம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அப்போ பாவ பதார்த்தமா இருக்கு. கடவுள் நாஸ்தி அப்படின்னு சொன்னாக்கா அபாபதம், அபாபதம். என்னைக்குமே பாவத்துக்கு பாவம் தான் காரணமாக முடியும், பிராகபாவம்ன்றது எப்படி காரணமாக இருக்க முடியும்? ஒரு அபாவம், பிராகபாவம்னா என்ன அர்த்தம்? காரியத்துக்கு முன்னிலை, காரியம் இல்லாத நிலை, அதுதான் நீங்க பிராகபாவம் சொல்ற. அந்த பிராகபாவம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நீ சொல்ல வரையிருக்கோம். அப்படி சொன்னாக்கா பாவமா இருக்கணுமே, அது அபாவமா இருந்தா எப்படி வரும்? அது அபாவம்னா சுவிட்சான் நடத்தும், ஒண்ணுமே இல்லைன்னு நடத்தும். ஒண்ணுமே இல்லாத வஸ்துவில இருந்து இது எப்படி உற்பத்தி ஆச்சு? அதனால ஒரு நாள் எப்படி சொல்ல முடியாது? பாவரூபமான பதார்த்தாந்திரத்தை ஒத்துக்கலாம். பாவரூப பதார்த்தம்னா என்ன அர்த்தம்? இந்த கடம் உற்பத்தி ஆக போறது, அதுக்கு முன்னிலை என்னன்னாக்க மண்ணாவே இருந்தது, மண்ணு. அந்த மண்ணோட ஜலத்தை கொட்டினா அதை வந்து குழால நிறுத்துன்னு போய் ஒரு சக்கரத்து பேர்ல வச்சுதான் தண்டத்துல சுத்தி விட்டான், தண்டத்தால அதனால கடத்த பண்றான். இவனாச்சு கடம் உற்பத்தி ஆகல, அதுக்கு முன்னிலை இந்த காரணங்கள்லாம் ஒன்னா சேர்றது அப்படின்னு சொன்னாக்க பாவரூபமா இருக்கு. இருக்காது நீ பிராகபாவம் சொல்லிட்டாங்க, அது அபாவ ரூபமா இருக்கு. அபாவ ரூபமா இருக்கிறதுனால அதை எப்படி இங்க அங்கீகரிக்க முடியும்? அது அதனால பூர்வாவதி, காரியத்தினுடைய பூர்வாவதி காரியத்தினுடைய பிராகபாவமும் முன் இல்லாமை, அதுதான் பூர்வாவதி முன்னாடி நிலை, அதுவே போரும், அதுவே காரணம் தனியா சொல்லிக்க வேண்டாம் அப்படின்னா ஆக்ஷேபிச்சா. அதுல இன்னொரு தோஷம் சொல்ற, என்ன தோஷம்னா பிராகபாவம்ன்றது பாருங்க அது அனாதி, அது ஆரம்பமே கிடையாது. ஏன்னாக்க இப்ப நான் பிறந்திருக்கேன், நான் பிறப்பதற்கு முன்பு நான் இல்லையோ இல்லையோ அது அனாதி தானே. எத்தனை காலமா, எத்தனை கல்பங்களா நான் இல்ல, எத்தனையோ கல்பங்களாக நான் இல்லவே இல்லை, நான் பிறக்கவே இல்லை. நாராயணன் நான் பிறக்கிறது இப்பதானே, இந்த 59 வருஷமா தான் நாராயணன் இப்ப பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி நான் இல்லையே, பிறக்கலையே, அதனால அது அனாமதியா இருக்கு. அத மாதிரி ஒரு கடம் இப்ப உற்பத்தி ஆகுறதுனாக்க இந்த கடத்துக்கு பிராகபாவம் தான் காரணம்னு நீ சொல்ற. அந்த பிராகபாவம்ன்றது அனாதியா இருக்குது. அனாதின்றது என்னது? எத்தனை கல்பமோ எத்தனை யுகங்களோ தெரியாது. அப்போ என்ன ஆகும் கேள்வி கேட்போம். அப்போ அந்த பிராகபாவம் எப்போல இருந்து ஒரு கொள்ளியோ, அப்ப எப்போ உற்பத்தி ஆகிடுவேன்? ஏன் உற்பத்தி ஆகல? இதுவரையும் உற்பத்தி ஆகல, ஏன் உற்பத்தி ஆகல? கடம் ஏன் இப்பதான் உற்பத்தி ஆகுது? ஏன்னாக்கா அந்த கடத்துக்கு காரணம் எது? மண்ணு, குலாலம், ஜலம், தண்டம், சக்கரம், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இவைகள் அத்தனையும் ஒன்னா சேர்ந்துதான் ஆகுது. இந்த மண்ணுன்றது இந்த குலாலனோ இந்த மண்ணோ இந்த சக்கரமோ தண்டமோ இவைகள்லாம் ஒரு காலத்துல இருக்கலாம். அந்த குலாலனே போயிட்டான், குலாலனே இல்ல, பிறக்கவே இல்லை, அவன் எப்படி மண்ணும் அவன் இல்லாம எப்படி வரும் அது? அதனால அனாதியான பிராகபாவம், அந்த பிராகபாவம் எப்பொழுதோ இருக்குது. எப்பொழுதோ இருக்கிறதுனால பூர்வாவதி மின் எல்லை, மின் எல்லை அப்படின்னு சொன்னா அதுவே உற்பத்தி பண்ணிட்டு போட்டுமே கடத்தை, ஏன் உற்பத்தி பண்ணல? லோகத்துல பாக்கலையே, இப்ப மண் எடுத்துன்னு வந்தான், இப்போ ஜலத்தை கொட்டி பிரிஞ்சான், அதன் பிறகு இப்பொழுது அந்த சக்கரத்து பேர்ல வச்சான், அப்புறம் தண்டத்தால் சுத்தினான், அழக கடத்தை பண்ணி வச்சுட்டான். அப்படி பண்றதுனால இந்த வஸ்துக்கள்லாம் இருந்தாதான், இவைகள்லாம் ஒன்னா சேர்ந்தால்தான் ஒரு காரியமானது உற்பத்தி ஆகுது, இல்லைன்னா உற்பத்தி ஆகாதே அது. அதனால இந்த அவ்யவகிதமான பூர்வாவதி, அவ்யவகிதம்னா இடைவெளி இல்லாம இப்போ உற்பத்தி ஆச்சுன்னு இதுக்கு முன்னாடி முன் க்ஷணத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். எப்பவோ இது கிடையாது. சாப்த போதம் சொல்றோம் பாருங்க, சாப்த போதம் சொல்றதுக்கு நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னாக்க ஒரு ஒரு வாக்கியத்தை நம்ம உச்சாரணம் பண்றோம், அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லணும். அர்த்தம் சொல்றது எப்ப சாப்த போதம் உண்டாகும்னாக்க மூணு சொல்ற சாஸ்திரக்காரர், ஆகாங்ஷா, சந்நிதி, யோக்கியதா அப்படின்னு சொல்ற. ஆகாங்ஷன்னாக்க அப்பா அப்படின்னு சொன்னோம், யாரோட அப்பா அப்படின்னு கேள்வி வருது, பிள்ளை அப்படின்னு யாரோட பிள்ளை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இது ஆகாங்ஷன், இது மாதிரி இருக்கணும். நம்ம சொல்லச்ச சைத்ரன், சைத்ரன் என்ன பண்றான்? சைத்ரன் தெளிவு பண்றான், என்ன தெளிவு பண்றான், இந்த தெளிவு பண்றான், யாருக்கு உதவம் பண்றான், இப்படி ஆகாஷம் வந்துட்டே இருக்கு பாருங்க, அப்பதான் சாப்தபோதம் உண்டாகும், ஞானம் உண்டாகும். அத மாதிரி சந்நிதி அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். சந்நிதி அப்படின்னாக்க பக்கத்துல இருக்கிறது. நீ கார்த்தால சொன்னா சாயங்காலமா அப்படின்னு காத்தால சொல்லிட்டான், அதுக்கப்புறம் ஒண்ணுமே சொல்லல. இன்னைக்கு சாயங்காலம் காத்தால சாயங்காலமா ஆரம்பிச்சுட்டான். இப்ப சாயங்காலம் வந்து மாட்டை ஓட்டுங்களா அப்படின்னா காத்தால சாயங்காலம்னு சொல்லிருக்கான். சாயங்காலம் வந்து மாட்டை ஓட்டுங்களான்னு காத்தால ஒண்ணு சொன்னா, இப்ப ஒண்ணு சொல்றான், ரெண்டு பதம் ஒன்னா சேருது. நம்ம சொல்றது ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கணும். நம்ம சொல்றது அவ்விய விகிதமா இருக்கணும். தொடர்ந்து சொன்னாதான் வாக்கியத்துக்கு அர்த்தம் உண்டாகும். அந்த மாதிரி யோக்கியதான்னு நம்ம சொல்றோம். யோக்கியதான்னாக்க நம்ம சொல்ற பதத்துக்கோ வாக்கியத்துக்கோ அர்த்தம் சரியா இருக்கணும், அர்த்தம் சரியா இருக்கணும். அந்த காலத்துல நாட்டுப்புற பாடல்கள் வரும், முள்ளு முனையில மூணு குளம் வெட்டி வச்சேன், ரெண்டு குளம் பாழ் ஒண்ணு தண்ணியே இல்லை. முள்ளு முனை, முள்ளுன்றது எத்தனை உண்டு? அதனுடைய அக்ர பாகம் நுனி. அதுல மூணு குளம் வெட்டினானோ, ரெண்டு குளம் பாழா போயிடுத்தான், குணத்துல தண்ணி இல்லையா? தண்ணி இல்ல குளத்துல மண் எடுத்தான் மூணு பேரு, ரெண்டு பேரு முண்டி வத்தன் கையே இல்லை. எல்லாம் அசம்பாவித விஷயங்கள். அசம்பாவித விஷயங்கள்லாம் யோக்கியதை இல்ல, அதுக்கு அர்த்தமே உண்டாகாதே. அர்த்தமே இல்லாத சப்தங்கள். அதனால இது வந்து யோக்கியதை இல்லை. இதுக்கு யோக்கியதை இல்லைன்னாக்கா தகுதி இல்லை அதுக்கு அன்வயிக்கிறதுக்கு. அதே மாதிரிதான் நான் பிராகபாவம் தான் காரணம்னு சொன்னாக்கா பிராகபாவம் அனாதியா இருக்குது. அனாதியா இருக்கக்கூடிய பிராகபாவமானது அது எப்படி காரியமா ஆக முடியும்? அது காரியத்துக்கு காரணமா ஆக முடியும். ஏன்னா அது எப்போ பண்றோம் அப்படின்னு, ஆனா இடவெளி இல்லாம அவ்வியவிகிதமாக எப்ப இந்த காரியமான கடம் உற்பத்தியா இருந்தோ அதுக்கு முன்னாடி க்ஷணத்துல இருக்கிறது அப்படின்னு சொன்னாதான் சரியா இருக்கும். அதனால இதான் கிரமம் அது. அதனால காரியத்துக்கு காரணம் என்னதுன்னாக்க இப்ப சொன்னமே இந்த பூர்வாவதி, அதனால இதுதான் காரிய காரண பாவம். இத சுலபமாக விளக்கி வைக்க முடியும். ஆகையினால நாங்க கேள்வி கேட்டுருவோம் இல்லைன்னாக்க அப்படின்னா அனாதியான பிராகபாவம், அப்ப எப்போ கடை உற்பத்தி ஆகலாமே, ஏன் இப்பதான் உற்பத்தி ஆச்சு அப்படின்லாம் கேட்டாக்க உங்களால பதில் சொல்ல முடியாது. அதனால அது தவறு. அதனால இந்த மாதிரி தண்டம் சக்கரம் இவைகள்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்தா தான் இது காரியம்ன்றது உற்பத்தி ஆகும். அதனால காரிய காரண பாவம்ன்றது விளக்க முடியும் நம்மளால. அது இருக்கு லோகத்துல அனுபவிச்சுட்டு இருக்காது. அதனால அப்படின்னு சொல்றோம். அதுக்கு மேல அவன் என்ன சொல்ற, நித்தியமான வஸ்து இருக்கு. நேற்று சொன்னாங்க நித்தியமான வஸ்து ஒண்ணு இருக்குது, ஆத்மா பரமாத்மா பிராட்டி இவன் இதெல்லாம் வந்து காரணமே கிடையாது. இவங்களுக்கு காரணமே கிடையாது. ஏன் அப்படின்னாக்க இவன் நித்தியமா இருக்கானே, நித்தியமான வஸ்துவுக்கும் காரணம் தேவையில்லை. அத மாதிரி நிருபாதிக அசத்தம்னு ஒண்ணு சொன்ன பாருங்க, புயல் பொங்கு இது மாதிரி அவைகளுக்கும் காரணம் தேவையில்லை, காரணமே அபேட்சிக்காது. அந்த மாதிரியே இப்ப நீங்க சொன்னீங்களே கடம் இவைகளுக்கெல்லாம் காரணமே வேண்டாம், காரியங்களுக்கு எல்லாம் கூட காரணம் வேண்டியது அது சுபாவமாவே வந்து போட்டுமே. அது தேர்தலை எதிர்பார்க்காமலே வந்துட்டு போட்டுமே அப்படின்னு கேள்வி கேட்டாக்க அதுக்கு அவன் என்ன சொன்னான், அதுக்கு உதாரணம். இப்போ நெருப்பு இருக்கு, நெருப்புக்கு என்ன சுபாவம், ஔஷ்ணியம், சுடுறது சூடு, சூட்டோட கூடி இருக்கிறது, அது நெருப்புக்கு சுபாவம். ஜலம் சொன்னாக்க அதுக்கு குளிர்ச்சி, அதுக்கு சுபாவம். அந்த சுவாவத்துக்கு காரணம் ஒண்ணு, அதனுடைய சுபாவம் ஒண்ணுதான். ஏன் காலத்துக்கு நெருப்புக்கு சூடு வந்தது, ஏன் ஜலத்துக்கு குளிர்ச்சி வந்தது அப்படின்னா அதன் சுபாவம். அது தனியா ஒண்ணு சொல்ல வேண்டியது. அந்த மாதிரி நித்தியமான வஸ்துக்களுக்கு நித்தியத்துவம் சுபாவம், அனித்தியமான வஸ்துங்களுக்கு அனித்தியத்துவம் சுபாவம். அதனால இது வந்து காரணம் ஏன் நீங்க சொல்றீங்களோ அப்படின்னு கேட்டாக்க அதுவும் தவறுதான். ஏன்னாக்க எல்லாத்துக்கும் ஒரு நியமம் இருக்கு, வியவஸ்தை இருக்கு. நீ வியவஸ்தை சொல்லாம போயிட்டாக்க அதிப்பிரசங்கம் வந்து என்ன அதிப்பிரசங்கம் அப்படின்னாக்க, இது அனித்தியமான வஸ்து கடம்ன்றது. அந்த கடத்துக்கு காரணம் எதுன்னா மண்ணு தான் வருது, மண்ணில் இருந்துதான் கடம் வருது, எள்ளில் இருந்துதான் என்ன வருது, நூலில் இருந்து துணி வருது அப்படின்னு சொல்லும். நீ அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னியாங்க, அப்ப அதிப்பிரசங்கிறத சொல்றோம். எந்த அதிப்பிரசங்கன்னா அப்ப எந்த வஸ்துவா இருந்தாலும் எந்த வஸ்துவில் இருந்தும் உற்பத்தி ஆகட்டுமே, இதுதான் வியவஸ்தை வேணாம்ன்றியே, காரணமே இல்லைன்றியே, அதனுடைய சுபாவம்ன்ற அந்த சுபாவத்துக்கு நியமம் இல்லைன்னு சொல்லிட்டேன். நியமம் இல்லைன்னு சொல்லிட்டாக்க எதுவானாலும் எதிலிருந்து வாங்கணும் வரட்டுமே. ஆனா லோகத்துல அப்படி இல்லை. ஏன்னாக்கா ஒரு தண்டம் சக்கரம் அதுல வந்து மண்ணை வச்சு ஒரு சுத்தி வச்சு கையில வச்சு அவன் வளைகிறான், கடத்தை வளைச்ச வளைஞ்சான்னாதான் கட உற்பத்தி ஆகுது. நூலை கொண்டு நெய்தல் செய்கிறான், அப்படி தந்துவாயன் அப்படி பண்றான் சஜவாளி, அப்பதான் துணி வருது. இப்படிதான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதனால இத வந்து நீ விரோதமா நீ சொல்ற, நீ காரணமே வேண்டாம்ன்ற காரணம் வேணாம்னாக்கா அப்ப ஏன் மண்ணில் இருந்து நூல் துணி வரல, நூலில் இருந்து ஏன் கடம் வரல, ஜலத்திலிருந்து ஏன் என்ன வரல அப்படின்னு கேள்வி வரும். அதுதான் நீ என்ன பத்தி சொல்ல முடியும். ஆகவே லோகத்தை பார்க்கிறோம், ஒரு கிரமம் இருக்கு, ஒரு நியத்தி இருக்கு. அந்த நியத்தி இருந்தால்தான் எதுவுமே சரியாக அமையும். நியத்தி இல்லாத விஷயத்துல அவ்யவஸ்தியா போயிட்டே இருக்கும். நாம நிச்சயப்படி அனுபவிக்கிறோம். நம்ம குடும்பங்கள்ல ஒரு நியத்தியான குடும்பங்கள், எதையும் பார்த்து பார்த்து நாம செய்யறோம். அது கேக்குற சுவாமி, சுவாமி என்ன கேக்குற, நேற்று கூட அதை பார்த்தோம். எனக்கு பசி எடுக்கிறது, பசி எடுக்கிறது, பசி எடுக்கிறது, அந்த பசி எடுக்கவே அது தீர்க்கணும். அதுக்கோசரம் நான் என்ன பண்றேன், தலையை பண்றான், தலையை பண்றோம், தலையை பண்ணி அதை நான் சாப்பிடுறேன். ஏன் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு பசி, அந்த பசியை நான் போக்கடிக்கணும். அதான் வந்து பார்த்து கேட்கிறேன், சத்தியம் வா சாதனம் வா அப்படின்னு ஆரம்பிச்சு, இதெல்லாம் வந்து நீங்க சாத்தியமோ சாதனமோ கிடையாது, அது வந்து துர்நிரூபம், அதை நிரூபிக்கவே முடியாது அப்படின்னு நீங்க ஆக்ஷேபிக்கீங்க. அப்படின்னாக்கா ஏன் நீ போஜனாதிகள் பிரவர்த்திக்கிற, அந்த வாதங்கள்ல எதுக்கு இது பண்ற, அப்புறம் போஜனாதிகளையும் விட பிரவாசம் கேட்கிறார். சரணாகதி பண்ண வேண்டாம், உபாயமே அனுப்பிக்க வேண்டாம், ஏக நேர்த்திகள் சொல்ற அது சுரூப விருத்தம் அப்படின்னு சொல்ற. சுரூப விருத்தம் சொல்லிச்சு சுவாமி சொல்ற. அப்படியானாக்கா ஏன் நீ போஜனத்துக்கு கொண்டு பிரவர்த்திக்கிற, அதையும் விட்டோடு தானே வசந்த மோட்சம், அந்த மோட்ச அடையத்துக்கே நீ உபாயத்தை நோட்டிக்க வேண்டாம்னாக்க, இந்த உடம்பு அனித்தியமான உடம்பு, அனித்தியான சரீரானே விரோவனே காசுதா, அதனால இது போதுதான் எடுத்து சாப்பிடணும். அதையும் விட்டுடேன், மிச்சபடி பறக்கவே பத்தி பத்தி சாப்பிடணும் சாப்பிடணும்னு சொல்லி விட்டு. அதனால எல்லா காரியங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கு, அதனால வியவஸ்தை இருக்கு, அதனால நீ போஜனத்தை உதவியானி. அதனால நிச்சயமே நம்ம பண்ற பிரவர்த்திக்கிறோம், எனக்கு பசிக்கிறது, பசிக்கிறதுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நான் காரியங்களை பண்ணிக்கிறோம் அப்படின்னு நான் பிரவர்த்திக்கிறேனா இல்லையா. ஆகையினால அவசியம் அதெல்லாம் தேவை. எந்த காரியமா இருந்தாலும் காரணம் இல்லாமல் வரவே வராது. காரியம் காரணம் கர்த்தா இதெல்லாம் சேர்ந்துதான் இருக்கும், சேர்ந்துதான் இருக்கும். சாஸ்திரங்கள் அப்படிதான் நம்மளுக்கு விரிச்சுட்டு போயிருக்கு. ஆக ஒரு காரியம்னு ஒண்ணு இருக்கு, அது எப்படிப்பட்டதுன்னாக்கா சோபாதிகமான சத்தத்தையும் சோபாதிகமான அசத்தத்தையும் உடைத்ததாய் இருக்கும். இதற்கு விரோதமாக சுவாபாவிகமான நிருபாதிகமான சத்துவம் நிருபாதிகமான அசத்தம் ரெண்டு மொழி இருக்கு, ரெண்டு பட்சம். இந்த ரெண்டத்தை தாண்டி சோபாதிகமான சத்தம் அசத்தம் அப்படின்றத உண்டு. இதுதான் காரியம் அப்படின்னு லோகத்துல சொல்லப்படுது. அப்படின்னாக்க கடம்ன்றது இருக்கு, அந்த கடத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அது சில காலங்கள்ல பார்க்கப்படுகிறது. எப்பொழுது உற்பத்தி ஆனவன கடம் பார்க்கப்படுகிறது, அது மாதிரி அது நட்டம் அடைஞ்சிருக்கேன் கடம் பார்க்கப்படவில்லை. அப்படின்னா அந்த கடத்துக்கு காரணம் எது அப்படின்னா அதுக்கு முன் கணத்துல இருக்கக்கூடிய காரண சாமக்கிரிகளுடைய சேர்க்கை. இது நியத்தமான, இது சுவாபாவிகம் நீங்க சொல்லக்கூடாது, காரணமே இல்லாம வந்ததுன்னு சொல்லக்கூடாது, பிராகபாவம் தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாக்க அதிப்பிரசங்கங்கள் தான் விபரீதமான இதெல்லாம் வந்து நிற்கும். ஆகையினால அதை ஒத்துக்க கூடாது அப்படிங்கிறத இந்த காரியகாரண பாவத்தை நிரூபிக்கிறது போதும், காரண சுரூபத்தை நிஷ்கர்ஷம் பண்ணணும், தீர்மானித்து சொல்ல முடியும். அதுக்கோசரம் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி பாதிக்கிறது. இப்போ இந்த ஸ்லோகத்தை தெரிவிக்கலாம். காதாதித்ய காலாவதி நியதிகரம் பூர்வ சத்காரணம் நியமனாத் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. சுவாமி வந்து வியாக்கியானம் பண்ற, நானே சர்வார்த்தத்தில அற்புதமா காச்சிருக்கேன். இப்போ காதாஜித்யன்னா என்ன அர்த்தம், எப்பொழுதாவது சில சமயம் இருக்கிறது, எப்பொழுது இருக்கிறதுன்றது கிடையாது, எப்பொழுதாவது சில சமயத்தில் இருக்கிறது, எப்பொழுதாவது இருக்கு. அது எப்பொழுது இருக்கும் அப்படின்னா காரணதசைக்கு அப்புறம், நாசத்துக்கு முன்பு, அப்பதான் இருக்காது. அதனால கொஞ்ச காலம் மட்டுமே இருக்கும் அது. அதனாலதான் சோபாதிக சத்துவம், சோபாதிக அசத்துவம் அப்படின்னு சொல்றாரு. அதுல காலாவதி நியதிகரம் அவைகளுக்கெல்லாம் இது இதனுடைய எல்லாம் இருக்கு. இது அது எவ்வளவு நாள் இருக்கும், எத்தனை காலம் இருக்கும் அது, அது நம்ம பாக்குறோம். துவைப கடை உற்பத்தி ஆச்சேதான் அயம் கடகா உற்பத்தா நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு தோன்றது ஞானம். அதனால ஒரு காரியம் உற்பத்தி ஆச்சுனாக்க அதுக்கு அளவு தெரியுது, எவ்வளவு காலம், எப்பொழுது நாம் பார்க்கிறோம், எப்பொழுது பார்ப்பதில்லை. கடை உற்பத்தி ஆச்சு முறை கடை தட்டி பார்க்க முடியும், கடன் நஷ்டமாயிடுதுன்னா அப்புறம் கடத்தை எப்படி பார்க்க முடியும், அந்த கடத்தை பார்க்க முடியாது. அதான் உற்பத்தி ஆச்சுன்னா அந்த கடத்தை தான் பார்க்க முடியும். எது உற்பத்தி ஆகிறதோ அதை தான் பார்க்க முடியும், எது நாசத்தை அடைகிறதோ அதையோ, எது உற்பத்தியை அடையவில்லையோ அதையோ பார்க்க முடியாது அப்படின்னு நியத்தி வருது. கால அவதி நியத்திகரம் அப்படி இருக்கு, காலத்தினுடைய அவதி எல்லை, அது நியத்திய பண்ணக்கூடியது. எது அதுன்னா பூர்வ சத்து, இந்த காரணம் காரியம் உற்பத்தி ஆகுது பாருங்க, அதுக்கு முன்னாடி இருந்த சத்து இருக்கிற வஸ்துக்கள் அப்படின்னா என்னென்ன வஸ்துக்கள், குழாலும் மண்ணு ஜலம் கண்டம் சக்கரம் இவைகள் கடத்துக்கு படத்துக்கு, இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் அது மின்சனத்துல இருந்த வஸ்துக்கள், அவைகள் தான் காரணம், அவைகள் தான் காரணமாக இருக்கும். ஏன் அந்த வஸ்துக்களை நீ சொல்லணும், அந்த காரணம் உனக்கு அப்பிக்கிறதுக்காகவும், அதுக்கு பூர்வாவதி எதுனாக்கா பிராகபாவம் தான் அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டா, பிராகபாவாக அபி பிராகபாவம் கூட பாவ உபஷ்டம்ப சூன்யம், அது வந்து பாவ பதார்த்தம் இல்லாம, பாவ உபஷ்டம்பம் பாவ பதார்த்தங்களுடைய துணை, அதனுடைய உபகாரம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். சூன்யா இல்லாத பிராகபாவமானது அபாவம்னு அர்த்தம், இன்மை அப்படின்னு தான் அர்த்தம். இன்மைனாக்க எதுவும் இல்லைன்னு அர்த்தம், இல்லாத ஒண்ணும் இருக்கிற வஸ்துவோட துணை கொண்டுதான் பண்ணும், துணை கொண்டுதான் பண்ணும். இருக்கிற வஸ்துவோட துணை இருந்தாதான் ஒரு அபாவம் மாதிரி பண்ண முடியும். நீ ஒண்ணுமே இல்லை அது வந்து இந்த கடாதிகளை பண்ணி விடுறது அப்படின்னு சொன்னா அது தோஷம். அதனுடைய எல்லைய அது பண்ணவே பண்ணாது, அதனுடைய எல்லைய அது பண்ண முடியாது, அது ஒன்று பண்ணாது. ஏன் பண்ண முடியாதுன்னாக்க வெறும் அபாவம் தானே. ஒரு வஸ்து இருந்தாதான் பண்ண முடியும். வஸ்துவே இல்லாம நான் தெளிவு பண்ண போறேன், அரிசி கிடையாது, அடுப்பு கிடையாது, திறன் கிடையாது, பாத்திரம் கிடையாது, ஆனா நான் தெளிவு பண்ண போறேன்னாக்கா என்ன வருது? அதனால இல்லாமைன்றது எந்த காரியத்தையும் பண்ணாது. இருக்கிற வஸ்துதான் பண்ணும், அது இருக்கிற வஸ்துதான் காரியத்தை பண்ணுமே தவிர்த்து இல்லாத வஸ்து பண்ணாது. அதனாலதான் நம்ம சித்தாந்தத்திலேயே ஒரு படி மேல போறோம். இப்போ கடம் கடத்தினுடைய பிராகபாவம் நீ சொன்ன எழுதியோ அதை ஒத்துக்கிறோம். அது எப்படி தெரியுமோ, பிராகபாவம்னா பாவ பதார்த்தம் தான், கடத்தினுடைய பிராகபாவம் மண்ணு அப்படின்னு சொல்றோம். கடத்தினுடைய துவம்சம் அதனுடைய அழிவுக்கு அப்புறம் இருக்கிறதுன்றது கபாலம் கபாலிக்கா இத மாதிரி இருக்கு. இதுதான் கிரம நம்ம சித்தாந்தத்துல எல்லாமே பாவ பதார்த்தங்கள் தான். நமக்கு அபாவம் ஒரு பதார்த்தமே கிடையாதுன்னு பாதிக்க போறோம் பின்னாடி. விவகாரம் மாத்திரம்தான் இருக்கு. உண்மையிலேயே கடம் இல்லைன்னா அர்த்தம் மண்ணா இருக்கு அல்லது கபாலமா இருக்கு ஓடா இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம், அவ்வளவுதான். ஆகையினால இருக்கிற வஸ்துவிலிருந்துதான் கடாவிகள் உற்பத்தி ஆகவே தவிர்த்து இல்லாத வஸ்துவிலிருந்து உற்பத்தி ஆகாது. அதனால பாவோபஷ்டம் சூன்யா ததவதிம் நகுர்யா. இல்ல இல்ல, அந்தந்த வஸ்து அதனுடைய இதுவாவே ஹேது இல்லாமே உற்பத்தி ஆகும்னு சொல்றோம். காரியம் நிர்ஹேதுகம் சேது, காரியத்துக்கு ஹேதுவே கிடையாது, ஹேதுவே கிடையாதுன்னு நாங்க சொல்றோம். ஹேதுவே கிடையாது. அதனால ஏன்னா நித்தியமான வஸ்துக்கு கேது இல்லை, அணு எப்பொழுதும் இல்லாத வஸ்துவுக்கு கேது இல்லையே, காரணம் இல்லையே. அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. காரியம் நிர்ஹேதுகம் சேது, காரணமே இல்லைன்னு சொன்னாக்க அப்ப என்ன ஆகும் தெரியுமா? நாங்க மூன்றாவது பட்சம் ஒண்ணு சொல்றோம், சோபாதிக சத்துவம் சோபாதிக அசத்துவம்னு சொல்றோம், அது இல்லை. அப்ப நீ சொல்ற ரெண்டு பட்சம் தான் இருக்கும், ஒன்னும் நித்தியமா இருக்கணும் இல்ல துச்சமா இருக்கணும், நித்தியமா இருக்கணும் அல்லது துச்சம். துச்சம்னா அடியோட இல்லவே இல்லைன்னு அர்த்தம். நீ என்ன துச்சமா பாக்கணும் அவத்தங்க என்ன அர்த்தம்? என்ன ஒரு பதார்த்தமாவே பாக்கலன்னு அர்த்தம், என்ன ஒரு மனுஷனாவே பாக்கல அப்படின்னு அர்த்தம். அதனால நிர்ஹேதுகம் நீ சொல்லிட்டியானாக்க ஒண்ணு அது நித்திய வஸ்துவா இருக்கும், எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஆத்மா பரமாத்மா மாதிரி இருக்கணும், இல்ல ஓம் பட்சத்துல ஆகாஷம் மாதிரி இருக்கணும், அல்லது எப்பொழுதும் துச்சமா இருக்கணும் அசத்தா இருக்கணும். அதாவது மயில் கொம்பு குதிரை கொம்பு இத மாதிரி ஆகாச கொடுப்போம் இத மாதிரி இருக்கணும். ஆனா அப்படி இல்லை. ஆனா அதனால கதையான பயத்து ஏன் அத மாதிரி இல்ல, அத மாதிரி இருந்துட வேண்டியதான். அப்படி இல்லையே, இப்போ கடம் கொஞ்ச நாள் இருக்கு, கொஞ்ச நாள் இருக்கு, அதுக்கப்புறம் உடஞ்சி போறது. அதனால கடத்துக்கு உற்பத்தியையும் பாக்குறோம், கடத்துக்கு நாசத்தையும் பாக்குறோம். அதனால காதாசித்தம் வாசித்தம் ஏதாவது ஒரு சமயத்துல இருக்கிறது, ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறது அப்படின்னு லோகத்துல பார்த்துட்டு இருக்கவே அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு விரோதம் நீ சொன்னியானாக்கா அப்படின்னு சொல்லிட்டாக்கா, கேதுவே இல்லைன்னு சொல்லிட்டியானாக்கா காரணமே இல்லாம உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னாக்க நித்தியமாகவோ அல்லது துச்சமாகவோ அசத்தாகவோ தான் இருக்கும், அசத்தாகவோ தான் இருக்கும். அதனால இப்படின்னு சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க சொன்ன பிரகாரம் பார்த்தாச்சா? ஆனா லோகத்துல இருக்கு அயங்கடக உற்பன்னா அயங்கடக நஷ்டக அப்படின்னு லோகத்துல இருக்கே. அதனால நீ சொல்றப்படி பார்த்தா நிச்சயமாக இருக்கணும் இல்ல சுச்சமாக இருக்கணும் அப்படி இல்லை. அதனால நிச்சயம் ஒரு காரணம் இருக்கு, ஒரு காரியம் இருக்கு. இல்ல இல்ல ராதாஜித்த சுவாவம் அது அப்பப்போ அதுக்கு ஒரு சுபாவம், சில சமயம் உற்பத்தி ஆகும், சில சமயம் நாசம் ஆகும். அதனுடைய சுபாவம் அது, அதனால இது வருது அப்படின்னு சொன்னாக்க அதுவும் தவறு. ஏன்னா ஒரு நியமம் இருக்கு, நாங்க ஒரு நியமம் சொல்றோம், அது லோகத்துல பாக்குற நியமம் தான். மண்ணில இருந்து கடன் வரும், நூலில இருந்து அஸ்தம் வரும் அப்படின்னு நாங்க பண்றோம். அத லோகத்துல பாக்குறது, அதாவது லோகதஷ்ட பிரகாரம் நாங்க எல்லாம் சொல்றோம். அதனால பிரமாணானுகூலமா சொல்றோம். பரவதங்கத்துல சுவாமி சாதிக்கிறார், கண்டபடியை கொள்வாக்கு விரோத நேதம் இல்லை அப்படின்னு. நேர எதை பாக்குறோமோ பிரத்யமா அத நாம சித்தாந்தமா ஒத்துக்கணும், அதனால எதுவும் தோஷம் இல்லை. அதே நம்ம இஷ்டப்பட்டு கழிச்சுட்டே போனோம்னு வச்சுக்கோங்கோ, அப்ப எதுவுமே நிக்காது. அதனால நியமனம் அது அந்நதா அதிப்பிரசங்க. அப்ப அதிப்பிரசங்கம் தோஷம் வந்துடும். நீ சொல்றபடி நாங்க ஒத்துட்டோம்னாக்க அதிப்பிரசங்கம் தோஷம் வந்துடும். என்ன அதிப்பிரசங்கம் வரும் அப்படின்னா, எதுவானாலும் எப்பவானாலும் எந்த வஸ்துவிலிருந்தும் உற்பத்தி ஆயிடும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆயிடும். அது நீயும் ஒத்துக்க மாட்டேன். லோகத்துல அப்படி இல்லை, நம்ம எந்த வஸ்துவா இருந்தாலும் ஒரு நிலையோட பார்த்துட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். இந்த வஸ்து இப்ப உற்பத்தி ஆகுது, இந்த வஸ்து இப்ப உற்பத்தி ஆகல, இந்த வஸ்து இதுல இருந்துதான் உற்பத்தி ஆகுது, அதுல இருந்து உற்பத்தி ஆகல அப்படின்னு நியமத்தோட பார்த்துட்டு இருக்கோம். இப்படி நியமத்தோட பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல அது இல்லவே இல்லை அப்படின்னு நீ சொன்னையானாக்க அது சர்வார்த்தனா விரோதம், அது பிரத்யக்ஷ விரோதம், யுக்தி விரோதம், ஸ்ருதி விரோதம், ஸ்மிருதி விரோதம் எல்லாம் வந்துடும். அதனால காரிய காரண பாவம் இருக்கு. அந்த காரியங்கிறது எப்படி இருக்கும்னாக்க, ஏதோ ஒரு சமயத்துல ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறதா இருக்கும். அதுக்கு காரணம்ன்றது அதுக்கு மின் சமயத்துல இருக்கும், மின் க்ஷணத்துல இருக்கும் அந்த காரணங்களுடைய சேர்க்கை. அது இருந்தா அடுத்த க்ஷணத்துல உற்பத்தி ஆகிடும். அதை வச்சுட்டுதான் லோக வழக்குன்றது இருக்கு. அதனால அது இல்லைன்னு நீ சொல்ல முடியாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கணும். பூர்வசத்காரணம் பாவோபஷ்டம் பசூன்யோ நகலு ததவதிம் ராகபாவோபி குர்யாத் காரியம் நிர்ஹேதுகம் சேத் கதமிவ ந பவேத் நித்யதா சுச்யதாவாம் காதாசித் ஸ்வபாவாத் யதின நியமநாது அந்யதாதி பிரசங்காத். கவிதாக்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. அறியன்.